பார்த்தே ஆரிஜார வேகமா முதுகு வண்ணம் பார்த்தே முல்லை பூவில் பாகமா முட்டு வண்ணம் பார்த்தே கட்டுக்காவல் மீறுமா கழுத்து வரைக்கும் பார்த்தே சில கணக்கு வழக்கும் பார்த்தே படிந்து நிறங்கள் பார்த்தேன் அடி பறந்து பறந்து பார்த்தேன் போகும் நான் பாரடி உன் முகத்தை பார்க்கிறேன் நீ பின்னால் போவதே நான் பெண்ணால் கேட்கிறேன் கனவேதானா பார்க்கிறேன்